நடி பொருளக்கை நந்த மனசாலங்கை நந்த மனசாலங்கை நந்த தூரை நந்த தலங்கி கவி நந்த தசாய் கவி நந்த தனம் அம்புவத் மொன்ன மனம் சோ கவிதை நந்த நீ ஊத்தொன்னு நந்த தலமொக்கி Pasu-pasu Oh, biar Oh, biar